சிரிப்பை நிறுத்திவிடு, பார்க்கிற பார்வையை மறந்துவிடு, பேசுகிற பேச்சை நிறுத்திவிடு, பெண்ணே என்னை மறந்துவிடு, உயிரே மறந்துவிடு, உறவே மறந்துவிடு, அன்பே விலகிவிடு, என்னை வாழவிடு, சிறுடைய இதயத்தை திருப்பிக் கொடுத்து விடு. என்னை வாழவிடு, இருடைய இதயத்தை திருப்பிக் கொடுத்து.